வாங்க நான் வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் வளரல வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங்கண்ணா. ஹே அண்ணா உணா நாம வாழ தேடி போவ, நீ வேணாங்க போனாங்கண்ணா தேவதாசாவ, அவளேட்டாதண்ணா டாட்டா சொல்வ பின்னால போவாத. இல்ல இல்ல வேணாம். லைஃப் ஒரு போட்டுங்கண்ணா, சேஃப்டியா போட்டுங்கண்ணா, லவ்ல மாட்டிக்கிட்டா சேத்துல சிங்கிடுனா. ஹிட்லர் டார்ச்சர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுன்னா, இவளுங்க டார்ச்சர் எல்லாம் யாருமே பேசலன்னா. போதான் மூணே வரில் போகுண்ணா, போகாதந்த போதனா. அப்ப நீ விழுந்த நான் எழுந்திட மாட்டேன்னா, ஒத்திக்க ஒத்திக்கனா, மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா, வாட்டரும் வாட்டரும் சேர்ந்துச்சுனா, கொட்டுது காதல் தத்துவனா. வாங்க நான் வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் உழல் உழல்னா, ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங்கண்ணா. சாட்டர்டே டேட்டிங்கன்னு கூட்டிட்டு போவானா, ஆக்டிங் ஆக்டிங்னா, ஐயோ ஆஸ்கர் ஆக்டிங்னா. ஆமா ஆமா, ஹாயினு சொல்லிடுவா, எஸ்கேப் ஆகிடுனா, ஸ்கூட்டில ஏத்திக்குவா, டேட்டன்னு பாத்துக்கனா. கைய வீசி நீங்க கண்ணா மூச்சு ஆடுவ, கண்ணை திறக்கும் போதுதான் ஒன்ன நீயும் தேடுவ. பட்டவ சொல்லுற காதல வேணான்னா, ஒத்திக திக திகனா, மனசு நீ கொஞ்சம் தெத்திக்கனா, குவாட்டரும் டர்மும் சேர்ந்துச்சுனா, கொட்டுது காதல் தத்துவண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் வள்ள வள்ளல்ண்ணா, ரொம்ப ஏ ஏ ஏ நா ஏ ஆனா உனா கம் ப்ரோ, வெல்கம் ப்ரோ, என் சாங் யூ ஹியர் ஹியர் ப்ரோ, நோ பிளாபர் பிளாபர் ப்ரோ, ஒன்லி ஃபீல்.